உங்ககிட்ட மறுபடியும் எப்பொழுதும் போல கேட்க வேண்டிய ஒரு கேள்விக்குள்ளே தான் வரேன். நான் ரொம்ப இயல்பாக நம்ம சொல்லிடுவோம், என்ன பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனைக்குள்ளே நம்ம நிற்கவே கூடாது, நம்ம பிரச்சனைக்குள்ளே நம்ம நிற்கும்போது பிரச்சனை இன்னும் பெரிதாகும், ஏன் நாமே பிரச்சனையாக மாறி போயிடும். சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இது சொல்கிறது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறதுனால தான் பழமொழிகளை ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும். யாருடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் நின்று கேள்வி கேட்டாலும் இல்லை உங்கள்கிட்ட சொல்லி புலம்பினாலும் உடனடியாக அதற்கு நம்ம ஒரு மாற்றுக்கருத்து கொடுப்போம், ஒரு சஜஷன், ஒரு சொல்யூஷன். சந்தேகமே பட மாட்டோம், தடங்க மாட்டோம், எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கடகடகடகன்னு சொல்லிவிடுவோம். என்ன காரணம், அது நம்ம பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தில் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை உண்டு, எம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதை சகதாபம் அப்படின்னு சொல்லுவோம். பரிதாபம் அல்ல, ஒருத்தரை பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிற பரிதாபம் அல்ல, சகதாபம். இதே சூழலில் நான் இருந்தால் என்னால் இவ்வளவு சுலபமாக இந்த விஷயத்தை அணுக முடியுமா, பார்க்க முடியுமா, அதற்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட முனைப்போடு பாடுபட்டுருக்கேன். மற்றவர்களுக்காக ஒரு அனுசரணையான பதில் சொல்கிறது ரொம்ப சுலபம், நமக்கு அந்த பிரச்சனை வருமேயானால் அதை விட்டு விலகி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். பி அப்ஜெக்டிவ், பி அப்ஜெக்டிவ். போனால் வந்தால் எல்லோரும் நம்மக்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, உங்களை விட்டு புறவயமாக்கி பாருங்கள், அது உங்களுடைய விஷயமே இல்லைன்னு பாருங்கள், அது உங்கள் பிரச்சனையே இல்லைன்னு பாருங்கள், உங்களுக்கே வலிக்கலைன்னு பாருங்கள். சொல்கிறது சுலபம் மட்டும் இல்லை, நம்மளே நினைப்போம் சாதாரண மனுஷனுக்கு இது சாத்தியமே இல்லை, மிகப்பெரிய யோகிகள், மிகப்பெரிய தவம் செய்யக்கூடிய துறவிகள் இவங்களுக்கு தான் இது சாத்தியமே தவிர அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரணமான உங்களையும் என்னையும் மாதிரி மனிதர்களுக்கு இது சாத்தியம் இல்லை. உண்மைதான், இது சாத்தியம் இல்லை. சாத்தியப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், சாத்தியம் இல்லைங்கிறது சத்தியமான வார்த்தை. இதை சொல்லும்பொழுது எனக்கு எப்பொழுதும் போல ஞாபகம் வரக்கூடியது, முற்றும் துறந்த துறவி, முற்றா துறவி கூட இல்லை, அவருடைய துறவே முற்று பெற்ற ஒரு துறவரம். அதனால் எதை பற்றின கவலையும் கிடையாது, ஒரு புளியம்பழம் மாதிரி ஓடோட ஒட்டாமல் ஆனால் அதே சமயம் மனதில் பெரும் கருணை இருக்கக்கூடிய ஒரு நபர். யார் தன்னுடைய பிரச்சனைன்னு சொல்லி அவர் அணுகினாலும் அதிலிருந்து வெளியில் வந்து மிக அழகாக அவர்களுக்கு தீர்வுகள் சொல்லக்கூடிய நபர். அக்கக்கா அந்த பிரச்சனையை பிரித்து மீண்டும் அதை சேர்த்து, இந்த பிரச்சனையினுடைய வேரே உங்கள் கிட்ட தான் இருக்குது, இந்த பிரச்சனையுடைய கிளை உங்கள் வீட்டு பக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லி வந்தவங்க திருப்தி அடைகிற மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார். அவருடைய ஒரு சீடர் கேட்குறாரு, உங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக, மற்றவர்களையே நான் விலக்கி வச்சு தானே பார்க்க சொல்கிறேன், அப்போ என்னையும் பிரச்சனையிலேருந்து விலக்கி வைக்க முடியும். சரி, சொல்லிட்டாரு. இவருக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, மாணவன் கேட்டபோது பதில் சொல்லணுமேனு சொல்லிட்டாரே தவிர அப்படி தன்னை புறவயமாக மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு அவருக்கு தெரியல. அன்று இரவு ஒரு சின்ன மங்கலான நிலவொளியாக தான் இருக்குது, முழுமையான பூரண நிலா கிடையாது, மங்கலான ஒரு நிலவொளி, அதில் நட்சத்திரங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் மின்மினிக்கக்கூடிய ஒரு ஒளி கிடைக்குது. அதில் தன்னுடைய தோட்டத்தில் நடந்து போயிட்டுருக்காரு, காலில் பாதுகை இல்லை, செருப்பு போடலை, தன்னுடைய தோட்டம் தானே, கல்லோ முள்ளோ இருக்க போகிறதில்ல அப்படின்னு தெரியும். நிறைய காய்கறிகள் எல்லாம் செடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று, அழகான தோட்டம், பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு தோட்டம், பராமரிக்கிறதுக்கு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். கவலை இல்லாமல் மெதுவாக நடந்து போகிறாரு. போகும்போது தெரியாமல் இது மனசு போற எதில் இருக்குது, மாணவனுக்கு மதியம் சொன்னால் அந்த பதிலில் இருக்குது, என்னுடைய பிரச்சனைகளை கூட நான் விலகி நின்று தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த பதிலில் உண்மை இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் மனதில் அவருக்கு இழையோடுது. அதை பற்றியே நினச்சிட்டு போகிறாரு. போகும்பொழுது காலில் ஏதோ மிதிப்படுது, கொஞ்சம் வழுவழுப்பான தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. மிதித்து 2வது நிமிடம் தூக்குவாரி இவருக்கு போடுது, திரும்பி தன்னுடைய அறைக்கு வந்துடுறாரு. என்ன இவருக்கு தோணுது அப்படின்னா, நிறை மாதமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிராணி, சின்ன ஒரு பிராணியாக இருக்கும், தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும், எலினா கால்பட்ட உடனே ஓடிடும், ஓடாமல் அங்கேயே உட்காந்துட்டுருக்கு, தாவாமல் இருக்குன்னா ஒரு நிறை மாதமாக வயிற்றில் அதாவது சூழ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவளையாக இருக்கலாம், ஒரு தேரையாக இருக்கலாம், அவ்வளோ வேதம், எக் பேரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப வேதனையாக இருக்குது இவருக்கு. ராத்திரி பூரா தூக்கமே இல்லை, புரண்டு படுக்கிறாரு. கனவுக்குள்ளே 1000 தவளைகள் வர மாதிரி இருக்குது, அதனுடைய குஞ்சுகள்லாம் வெளியில் வந்து இந்த எங்களை கொண்டுட்டியே இது சரியா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. நீயெல்லாம் எப்படி கருணையுள்ள துறவின்னு சொல்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் மற்றவர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஒரு உயிருக்கு துன்பம் தரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு 1000 கேள்விகள் ஈட்டியாக குத்துற மாதிரி இருக்குது. கனவா நனவான்னு தெரியல, புரண்டு படுக்கிறாரு. தாங்க முடியல, பொழுது எப்போ விடியும் தோணிடுச்சு, ஐயோ இவ்வளோ பெரிய மாபாதகம் செஞ்சிட்டேனே, ஒரு உயிர் அதுவும் சூழ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராணி, அது எங்கே தாவி போயிருக்கும், அது மேலே காலை வச்சுட்டேனே, கடவுளே என்ன ஆயிருக்குமோ தெரியலையே. அடுத்த நாள் காலையில் ஓடி வராரு, எங்கே நடந்து போனோமோ அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கத்தரி செடி, அந்த கத்தரி செடியில் விதைக்காக விட்டுருக்காங்க ஒரு காயை, அது நல்ல பழுத்த பழமாக இருக்குது. கத்திரிப்பழமாக. நான் இப்போ சொன்னேன் எல்லா குணங்களும் அதுலேயும் இருக்குது, மென்மையாக அது கீழே படிஞ்சிருக்கு, அதன் மேலே இவர் காலை வச்சுட்டார். பார்த்தா அது எப்படி இருக்கும், கொஞ்சம் உப்பலாக இருக்குது, கொஞ்சம் மென்மையாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, இரவு நேரமாக இருந்தது. இவருக்கு உள்ளங்காலில் பட்டபோது என்ன தோணுச்சு அப்படின்னா, சூழ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவளை மிதிச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அது வெறும் ஒரு கத்திரி பழம்னு புரியுது. ராத்திரி பூரா பட்ட வேதனையெல்லாம் ஒரு ஒரு வினாடிக்குள்ளே காணாமல் போயிடுது. திரும்பி வந்து ஒரு பெருமூச்சோடு உட்கார்றாரு. பெருமூச்சோடு உட்கார்ந்ததுக்கப்புறம் யோசிக்கிறார், என்ன யோசனை வருது அப்படின்னா, முதல் நாள் மதியம் மாணவன்கிட்ட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ரொம்ப அழகாக சொல்லிட்டோம். என்னன்னு சொன்னோம், உங்களுடைய துன்பங்கள்லேருந்து வெளியில் வந்து நின்று துன்பங்களை பாருங்கள், பிரச்சனைகளை அணுங்குங்க, உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தீர்வுகள் சொல்லலாம், நான் என்னுடைய பிரச்சனையை கூட அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அன்றைக்கி ராத்திரி காலடியில் மிதிப்பட்டது என்னன்னு தெரியாமல் அந்த கவலைக்குள்ளே தானே அமிழ்ந்து போய் ஒரு முறை மிக கடுமையான துன்பத்துக்கு ஆளாகி வெளியில் வந்தபோது இப்போ அவருக்கு ஒரு புரிதல் வந்தது. விலகி நின்று இது என்னுடையது அல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வுகள் வேறையாக இருக்கும், ரொம்ப கிளினிக்கலாக இருக்கும்னு சொல்வேன் நான். ரொம்ப ஏதோ கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் எப்படி கூறு கூறாக வெட்டி எடுத்து சரி பண்ணுற மாதிரி கிளினிக்கலாக அப்படியே அக்கக்கா அதை பிரிப்போம், கொஞ்சம் கூட கூச்சமோ வருத்தமோ இருக்காது, ஏன்னா வலி நமக்கு இல்லையே. இது அல்ல தீர்வுகள் சொல்கிற முறை. எனக்கு இது வந்திருந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் நின்றுருந்தால் எப்படி இதை அணுகியிருப்பேன், எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பேன், எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருப்பேன், எப்படி சொல்ல முடியாமல் தவிச்சு போயிருப்பேன் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் உங்களால் விலக முடியுமே. ஆனால் எதிரில் நின்று தன்னுடைய பிரச்சனையை சொன்ன நபரை நீங்கள் சகதாபத்தோடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது அந்த துறவிக்கு புரியுது. அடுத்த நாள் மாணவன்கிட்ட வந்து சொல்கிறார், நீ கேட்ட கேள்வி நல்லது தான், இதை இரவு எனக்கு கிடைச்ச அனுபவம் அதை விட பெரிய அனுபவம், எதையோ ஒன்று ஏதோ ஒன்றா தப்பாக நினச்சிட்டு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும், இனி நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இதை விட்டு விலகி நின்று பார்க்கறது ரொம்ப சுலபம், ஏன்னா அது என்னுடையது அல்ல. இதற்குள்ளே போய் இந்த நபர் அனுபவிக்கக்கூடிய துன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் வெளியில் வந்து என்னால் இவர்களுக்கு ஒரு உபாயம் சொல்ல முடியுமே ஆனால், ஒரு தீர்வு சொல்ல முடியுமே ஆனால், அதில் இரக்கம் இருக்கும், கனிவு இருக்கும், புரிதல் இருக்கும், பெருந்தருணை இருக்கும், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கும். நீ என்னை கேட்ட கேள்விக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொன்னாரா. திரும்பி நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கே வரும். எல்லாவற்றையும் மட்டும் விலகி நின்று எல்லாருக்கும் தீர்வுகள் சொல்கிறது ரொம்ப சுலபம். யூ கேன் பி வெரி கிளினிக்கல், வெரி அப்ஜெக்டிவ், முடியுமே ஆனால். ஆனால் இந்த ஒரு பிரச்சனை நம்மளுடையதாக இருந்தால் எத்தனை மனது வேதனைப்படும் ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மனம் முழுவதும் சகதாப நிறையும், பெருங்கருணை நிறையும், புரிதல் நிறையும், ஏதோ எங்கேயோ நடக்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான பதில் சொல்லாமல் கருத்தோட, கருணையோட, பொறுப்போட, பொறுமையோடு நம்மளால் மற்றவர்களுடைய பிரச்சனையை கண்ணை திறந்து மனதை திறந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கறது மட்டும்தான் சரியான பார்வை, அப்படி புரிந்து கொள்வது மட்டும்தான் சரியான புரிதல், அப்படி நம்ம காட்டக்கூடிய நட்பு மட்டும்தான் தரமான, அழகான, நிரந்தரமான நட்பு. அந்த நட்பை நோக்கி நம்மளை நாமளே நகர்த்தி கொள்வோம், மனசை விசாலப்படுத்துவோம். செய்வோமா? நன்றி, வணக்கம்.